பாக்கு வாங்கித்தார் என்னையும் போட்டுக்கோ. உதட்டில் சகப்பு பத்தல என்ன சொன்னாம் பச்சரியாக சேர்த்துக்கோ. முந்தி போட்டு கொஞ்சுற போது பந்தி ஒண்ணு வைக்க வேணும். வாங்கித்தார் என்னையும் போட்டுக்கோ. உதட்டில் சிகப்பு பத்தல என்ன சொன்னாம் பச்சரியாக சேர்த்துக்கோ. சரியாக சேர்த்துக்கு